ஜீவன் என் ஜீவன் என்னை நீங்கி போகலாமா? காதல் என் காதல் அது ஏங்கி போகலாமா? நிரலோடு பகல் என்று பிடிவாதம் தன்னை கொண்டு வீணை தீயில் வீழலாமா? ஜீவன் என் ஜீவன் என்னை நீங்கி போகலாமா? காதல் என் காதல் அது ஏங்கி போகலாமா? அது